శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మిన్ గురుపరంపరాయణ வந்து விலக்ஷணத்வாகிரணம் ஒரு அதிகரணம், அதன் பிறகு ஆரம்பணாதிகரணம், அதன் பிறகு இதரவை உபதேசாதிகரணம். இந்த இத்தரவை உபதேசாதிகரணம் இப்ப சொல்ல போறது. இந்த அதிகரணத்துல சொன்ன விஷயத்தை சென்றுதான் விலக்ஷணத்வாதிகரத்து அதிகரணத்திலையும் ஆரம்பணாதிகரணத்திலையும் சாதிக்கப்பட்டது சரீராத்மபாவம் இவையெல்லாம். அதாவது அங்க வந்து சாங்கியம் விலக்ஷணத்வாதிகரணத்தை ஒரு கேள்வி கேட்டான், சலக்ஷண்யம் வைலக்ஷண்யம், அதுவும் சலக்ஷணமா இருக்கிறதுக்கு கூட ஒரே சதிருஷமா இருக்கக்கூடிய வஸ்துகளுக்குள்ளதான காரிகாரண பாவம் வர முடியும், விலக்ஷணமா இருக்கிற வஸ்துக்களுக்குள்ள காரிகாரண பாவம் வராதே அப்படின்னு சொன்னான். மண்ணு கடம் தங்கம் ஆபரணம் அந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு பிரம்மத்திலிருந்து பிரம்மமா சுத்தமானது இப்படி வரும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நம்ம பதில் சொன்னோம். அந்த பதில் சொன்னது என்ன சொன்னோம், சலக்ஷணமா இருந்தாலும் விலக்ஷணமா இருந்தாலும் வரும், ஆனால் இங்க சரீராத்ம பாவத்தை உத்தன்றிருக்கிறதுனால எல்லாமே அந்தர்யாமியா எம்பெருமான் இருக்கான்னு சுபஜித் திசிஷ்டம் பிரம்ம சூக்மம், சுபஜித் திசிஷ்டம் பிரம்ம ஸ்தூலம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ விலக்ஷணத்துவாதிகரணத்துல சாலக்ஷண்யம் வைலக்ஷண்யம் விஷயத்துல விசாரம், ஆரம்பாதிகரணத்துல அந்யமா அனன்யமா அப்படின்னு விசாரம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கேள்வி கேட்கலாம். நீ சாலக்ஷண்யம் வைலக்ஷண்யம் சொல்லிட்ட, அது மாதிரி இந்த சரீராத்மபாவத்தை நீ சொன்னா கூட அதுவே வராதேன்னு ஆட்சேபம் போ, ஏன் அப்படின்னா நீ அனன்யத்துன்னு சொல்லிட்ட, ஸ்ருதிகள்னா என்ன சொல்றக்கு, அந்த ஸ்ருதிகள்னா உனக்கு விரோதமா சொல்லிடுத்த, தத்வமசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சாமானாதிகரணத்தை சொல்லிடுத்து. சமானாதிகரன் எப்படி சொல்லிட்டு ஐக்கியமா சொல்லிட்டு சுரூப ஐக்கியத்தை சொல்லிடுத்து. பரமநாதிகளை பார்த்தோம்னா தத்த வாக்கியக்கு தேசம் புறசெய்திருப்பதா அந்தந்த வாக்கியங்கள், அதுல ஏகதேசம் ஏகதேசம் கேள்வி கேட்கிறான். அந்த மாதிரி கேள்வி கேட்டாக்க அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டோம். அந்த பதில் இந்த அதிகரண சித்தமான விஷயம். இப்போ இவன் என்ன பூர்வபக்ஷி இங்க கேட்கிறான், இங்க வந்து அதிகரணம் வந்து ஆரம்பணாதிகரணத்துல அனன்யத்துவத்தை ஸ்தாபிச்சீங்கோ, இப்போ பிரபஞ்சமும் பிரம்மமும் அனன்யம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த அனன்யம்னா என்ன அர்த்தம், ஒன்னு அர்த்தம் ஆகுறது, ஏன்னா பிரம்மமே பிரபஞ்சமாக மாறுறது அப்படின்னு சொல்லணும். பிரம்மமே பிரபஞ்சமா மாறுறதுன்னு சொன்னாக்க அப்போ சேதனமாகவும் பிரம்மம் மாறிடுறது, அச்சேதனமாகவும் பிரம்ம மாறிடுறது அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படி சொன்னா அப்ப ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் ஆயிடுத்து, ரெண்டும் ஒண்ணுதான், ஏன்னா பிரம்மம் தானே சேதனமா மாறிச்சு அனன்யம் சொல்லிட்டியே, அப்ப பிரம்மமே சேதனமா மாறி போயிடுச்சு. அப்ப மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் வந்துருச்சு. அப்ப ஐக்கியம் வந்துருச்சுனாக்க அது என்ன தத்துவசி அயமாத்மா பிரம்ம இதனால நாங்க மகா வாக்கியங்கள்லாம் சொல்றோம் முடியும். அந்த வாக்கியங்கள்னால என்ன எழுதுனாக்க எல்லாமே ஏக்கம்தான், சுரூபைக்கியம், சுரூப்மே ஒன்னா எடுத்து, அப்படி சுரூப்மே ஒன்னா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன கேக்குறான், இப்ப பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணு அப்படின்னு நான் எடுத்து ஒன்னு நான் எடுத்துனாக்க அவ என்ன ஆகணும், லோகத்துல பிரம்மம் சுத்தமாக ஆனந்தமா இருக்கு, ஆனா ஜீவனம் எப்படி இருக்கான், எப்பொழுதும் அசுத்தனாக கஷ்டப்பட்டு இருக்கான், துக்க சாகரம், நமக்கு பவ சாகரம், சம்சார சாகரத்தை மாற்றி முடிக்கணுமே. இப்போ பிரம்மம்னு சொன்னீங்க இல்லை, நீ பிரம்மன் தான பரிணமிக்கிறது ஜீவனாக அனன்யத்தோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அப்ப பிரம்மமே சேதனமா பரிணமிச்சிருச்சு. அப்படியானாக்கா இந்த பிரம்மம் வந்து காரணம் தானே, பிரம்மம் அது என்ன பண்ணணும், தனக்கு நல்லது தானே பண்ணிக்கணும், தனக்கு நல்லதை பண்ணிக்கிறத விட்டுட்டு அது ஏன் கெடுதலை பண்ணின்றது, அதாவது பிரம்மன்றது ஜீவனா மாறிடுச்சு, அப்ப பிரம்மம் என்ன பண்ணணும், தனக்கு நல்லது தானே பண்ணிக்கணும், தனக்கு நல்லதை பண்ணிக்காம லோகத்தை கெடுதல பண்ணிக்கிறதே பிரம்மம். ஏன்னா அத்தனை ஜீவனும் கஷ்டப்பட்டிருக்கு, சுகம்ன்றதே நமக்கு இல்லையே, எல்லாம் கஷ்டம் கஷ்டம். இதுல நீ இதுல சொன்ன மாதிரி அப்படியே விஷம் கலந்த தேன் அப்படிங்கிற சுவாமி, விஷமிஸ்ருத மது அப்படிங்கிற தத்துவம் சகலாவத்துல. நம்ம சம்சார சுகம்ன்றது எப்படிப்பட்டதுன்னாக்கா விஷம் கலந்த ஒரு சொட்டு விஷம், அது பெரிய தேன், அதுல ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ விஷத்தை குத்திட்டோம்னாக்கா அது எப்படி இருக்கும் நமக்கு? அந்த மாதிரிதான் லோகத்துல சுகம், அது அது திதிக்கும். திதிச்சதுனாக்கா ஆனா விஷம் அந்த சக்தி போயிடுவோம்னா. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமானது துக்கம், துக்கைகதானமா இருக்கு. துக்கைகதானமா ஜீவன் அனுபவிச்சுருக்கானோ, துக்கத்தையே அனுபவிச்சுருக்கானே, அப்ப ஏன் அந்த பிரம்மமானது துக்காத்மகமான பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சது? தான் தானே ஜீவனே, தனக்கு நல்லதே பண்ணலாமே. அப்போ இல்ல இல்ல, அது வந்து அஜ்ஞானத்தினால மூடப்பட்டிருக்குன்னு சொன்னாக்க, அப்ப அது அஜ்ஞானம் சொன்னு உங்க பிரம்மமே அஜ்ஞானமா வந்துருச்சு, அஜ்ஞானம் பிராந்தனா எடுத்தோம்னாக்க, அப்ப அது உண்மையிலே சர்வஜ்ஞ நிலைன்னு ஆயிடும், சர்வேஸ்வர நிலைன்னு ஆயிடும். அப்படின்னாக்கா அதெல்லாம் சிருஷ்டிக்க முடியாதே. கேள்வி கேட்கலாம, பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்தும் வராது, பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்தும் வராது. ஏன் அப்படின்னாக்கா இந்த பிரம்மமானது அது பிராந்தனா அப்ராந்தனா பரமாத்மா, அப்ராந்தன் அப்படின்னு சொல்லிட்டாக்க அதுக்கு பிராந்தி இல்லை அஜ்ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க, அதுதான் நல்லா தெரிஞ்சுருக்குதே நான் தான் ஜீவன், அதனால எனக்கு ஏன் கெடுதல் நான் பண்ணிப்பேன், நான் நல்லதுதானே பண்ணிப்பேன், நல்லதுதான் நான் பண்ணிக்கணும், ஏன் கெடுதல் வந்து பண்ணிக்க போறது? ஆனா லோகத்துல பண்ணிட்டு இருக்கே, அதனாலயே தெரிஞ்சுக்கணும். இதுவோ ஒரே ஒரே பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமா மாறிடுச்சுன்னு சொல்றோம், ஒரே பிரம்மன் தான் பிரபஞ்சமா மாறிருக்குன்னு சொல்லச்சு, அது பிராந்தனா அப்ராந்தனா? பிராந்தம் சொல்லிட்டோம்னாக்க அது வந்து சிருஷ்டிக்கவே முடியாது, அப்ப சர்வே சர்வஜத்துவம் போயிடும். அதுக்கு பிரம்மம் சர்வஜன் நீ சொல்றியே அதுவும் போயிடும். அதனால பிரம்மம் அவன் வந்து பகவான் அப்ராந்தன், அப்ராந்தனா இருந்தான்னாக்க தனக்கு தானே யாரே கெடுதல் பண்ணிப்பானா? இல்ல இல்ல, இவன் விளையாட்டா பண்றான். இதெல்லாம் நம்ம சொல்ல போறோம், கோபத்து நீலா கைவல்யோன்னு இந்த பாதத்துல கடைசி அறிகள்னு சொல்ல போறேன். எல்லாம் விளையாட்டா எந்திரமான் பண்ணிட்டு இருக்கான், விளையாட்டா பண்றான்னு சொன்னா அதுவும் விரோதம். ஏன் விரோதம் அப்படின்னா, தனக்குத்தானே விளையாட்டு கூட விரோதம் பண்ணிக்க மாட்டானே அவனுமே, விளையாடுறேன்னு சொல்லிட்டு கையை ஒடிச்சுப்பானா அவனாவது? அதாவது ஒரு பைத்தியகாரன் கூட விளையாட்டா இது மாதிரி பண்ணிக்க மாட்டான், விளையாட்டா என்னுடைய சிறப்பையே நான் வெட்டிப்பனா அப்படின்னு கேட்கிற ஆச்சாரியா அது பண்ண மாட்டாளே அது. அதனால இது வந்து பிரம்மமானது அப்ராந்தன், அதாவது அஞ்ஞானம் இல்லை, பிராந்தி இல்லை பிரம்மத்துக்கு, பிரம்மமே இல்லை அப்படின்னு நீ சொன்னையானாக்கா இந்த பிரம்மமானது சிருஷ்டிக்காது, ஜெகத்தை பண்ணாது. ஏன்னா ஜெகத்தை பண்றதுன்றது அஹிதமா போயிடுச்சு, நமக்கு ஹிதம் இல்லை. ஹிதம் இல்லாத ஒரு காரியத்தை யாருமே பண்ண மாட்டார். பிரயோஜனம் அனுப்பிச்சு நமந்தோபி பிரவர்த்ததை அப்படிங்கிறான் காளிதாசன். பிரயோஜனத்தை உத்தேசிக்காம பைத்தியம் கூட அது ஏதோ தப்புந்தவரமா ஏதோ பேசின் போறது பைத்தியம், அதுல அந்த பைத்தியத்துக்கு ஒரு ஆனந்தம் இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும். தனக்கு தானே தசிக்கிற வல்லா இருக்க பாருங்க உலகத்துல, இவெல்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்க அவன் ஆத்மானுபூதி இருக்கு சில பேருக்கு, அது தெரிஞ்சுக்காம நான் என்ன பண்ணிடுவோம்னாக்கா இது பைத்தியம் சொல்லிடுவான். ஜடபரதர் பார்த்த மாதிரி ஜடபரதர் பைத்தியம் என்ன எப்பேற்பட்ட ஞானி, அது மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா இந்த லோகத்துல நம்ம பைத்தியம் பாக்கணுமே மென்டல, அவெல்லாம் எது ஏதோ பைத்தியம், அவளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு, இல்லாதவன் அவன் ஏன் பேச போறான்? அதனால மந்தன் கூட பைத்தியம் கூட தனக்கு விரோதத்தை பண்ணிக்காதே. இங்கேயோ அஹிதத்தை பண்ணிட்டு இருக்கான் பிரம்மன் பரமாத்மா, அஹிதத்தை போய் பெருமாள் பண்ணுவேரா? ஏன்னா தான் தான் ஜீவன், என்ன தத்துவம் சீன் இருக்கே, அதனால இது வந்து ரொம்ப தவறானது. இது ஆக தனக்கு துக்கஜனகமான ஒரு விஷயத்த யாரும் பண்ண மாட்டா, அத போய் இந்த பிரம்மம் பண்ணிட்டு இருக்கு. அதனால நீங்க அழகா விகல்பம் பண்ணி தூசிக்கிறா, பிரம்மத்தை இது வந்து வேதாந்த தீபத்துல எம்பெருமானவர் சாய்க்கிறார். இந்த விஷயத்தை பிரம்மமானது இந்த ஜீவன் நான் தான் தெரிஞ்சின்றதா இல்லையா, இந்த ஜீவனானது நான் தான் தெரிஞ்சின்றதுனாக்கா அது கெடுதலே பண்ணாதே, அது தெரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா சர்வஜ்ஞத்துவம் போயிடுமே. சர்வஜ்ஞன் சொல்றது உபநிஷத்து. அப்போ சர்வஜ்ஞனாகவும் சர்வவித்தாகவும் இருக்கானே எம்பெருமான், அப்படி இருக்கிற அவன் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலன்னாக்கா சர்வஜ்ஞத்துவன்றது ஹானி ஆயிடும், அது போயிடும். அல்லது அவன் தெரிஞ்சின்றிருக்கான்னு சொன்னாக்கா அப்போ தான் தான ஜீவனை தனக்கே எப்படி அவன் துக்கத்தை அவன் திருட்டிப்பான், அதனால அது பண்ண மாட்டான். அதே மாதிரி விளையாட்டாகவும் அவனால பண்ண முடியாது. விளையாட்டா பண்றான்னு சொன்னா அதுவும் தோஷம் தான். விளையாட்டு கூட நம்ம சொன்ன முடியும், எதுவா இருந்தாலும் விளையாட்டுன்னு லீலை அப்படின்றதுக்கு சுகப்பிரகாசிகள் அர்த்தம் சொல்ற சுயம் பிரயோஜனம் வியாபாரா. லோகத்துல காரியம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்கோ, அந்த காரியத்திலிருந்து வரக்கூடிய பலன் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். காரியம் ஒரு யாகம் பண்ணான் அவன்தான், அல்லது ஒரு தலிகை பண்றான் அவன்தான், தலிகை பண்ணினான்னாக்கா பண்ணிட்டு சாப்பிடுறான் பாருங்கோ அப்பதான் சுகம். கஷ்டப்பட்டு தலிகை பண்ணிட்டு அது சுகம் இல்ல, தலிகை பண்ணி முடிச்சுன்னு அதை அனுபவிக்கிறானே போஜனம் பண்றானோ இல்லையோ அதுதான் சுகம் இது. ஆனா இது லோகத்துல அப்படிதான் பண்ற காரியம் சாதனம் இன்னைக்குமே துக்ககரமா இருக்கும் லோகத்துல, சாதனம் துக்கம். ஆனால் சாத்தியமான பலனோ ஆனந்தத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். சுவாமி பெரிய கிரந்தத்தை பண்ணினார் ரசிகன், இத்தனை கிரந்தத்தை பண்றது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். நம்மளால ஒரு ஸ்லோகம் வெக்கக்கேடு, நாங்கெல்லாம் பண்டிதான் பேர், ஒரு சார் யாராவது போயிட்டானே எங்ககிட்ட சரமஸ்லோகம் கேட்கிறா, அதை எழுதுறதுக்குள்ள எங்களை ஒண்ணு ஒண்ணு விட்டுபடி ஆயிடுறது, ஒண்ணும் சேர்த்து எழுதுறதுன்றது. அப்படி இருக்கச்ச சுவாமி மங்களகரமான ஸ்லோகங்கள் இங்க 562 ஸ்ரீகரண சாராவளி, பத்தொன்பதாம் 500 மீமாம்சா பாதுகா 160 அதன் பிறகு யாதவாதிரியின் ஸ்லோகம் 2000 ஸ்லோகங்கள், பாதுகா சகசிரம் 1008, அதுக்கப்புறம் ஸ்தோத்திர பாடங்கள் எவ்வளவு எத்தனை. அனைத்தையும் ஒவ்வொரு வருஷத்துல எங்கேயுமே பௌர்ணமிச்சியா வராது, சொன்னதையே தீர்த்து வராது. இவ்வளோ பண்ணினார் அவர், அனாயாசமா பண்ணிட்டார் சுவாமி, அனாயாசமா அற்புதமா எழுதிட்டார். அது அத்தனையும் அவருக்கு என்னன்னாக்கா எழுதுறதும் ஆனந்தம், அதை படிக்கிறதும் ஆனந்தம், எழுதுறது சாதனம், அதுவும் ஆனந்தமா இருக்கு அவருக்கு சுவாமிக்கு. நமக்கு படிக்கிறதே கஷ்டமா இருக்கே, இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வேண்டியதா இருக்கு, ஏன்னா நம்ம ஞானம் அவ்வளவுதான். ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு படிச்சுட்டா கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அப்புறம் அதை தெரிஞ்சுட்டோம்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இது வந்து 1999 வருஷத்து ஒரு முதல் வருஷம் 253 ஸ்லோகம் அடி நோக்கிட்டேன், அடுத்த வருஷம் 50 ஸ்லோகம், அதுக்கப்புறம் 150, அதுக்கப்புறம் 150 560 ஸ்லோகத்தையும் ஒப்பிச்சுட்டேன். காஞ்சிபுரம் வைசாக ஸ்லோகத்துல சதஸ்ல ஒரு ஸ்லோகத்துக்கு 1 ரூபா சம்பாவனைன்னு சொன்னான். அப்படிலாம் கஷ்டப்பட்ட காலம், அதனால வந்த வரையும் அதுக்குதான் பணத்துக்கு ஒரு நீச்சமான புத்தி, அதில் அடியே 560 ஸ்லோகத்தையும் ஒப்பிச்சேன். அதெல்லாம் ஒப்பிச்சு இது பண்ணவுடனதான் இந்த அண்ணாதுர சுவாமி, சிவ சங்காச்சார சுவாமி, தீட்சதர் சுவாமி, குமார் கருணானந்த சுவாமி எல்லாம் பரீட்சை பண்ணா. அதுதான் அப்படியே பெருமையா சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்த பெரிய மகான்கள் பரீட்சை பண்ணி எனக்கு சத்தியவேர் கொடுத்தா வேதாந்த வித்யா நிதினுட்டு. அதனால அந்த ஆச்சாரியாளர்கள் அனுகிரகம் தான் பெருமை எனக்கு, அப்படியே ஒப்பிச்சது பெருமை இல்லை, எத்தனையோ பேர் அனாயாசமா ஒப்பிச்சுடுவோம், இப்படி ஒப்பிச்சோம். அந்த கஷ்டப்பட்டுதான் அப்படியே நுட்டு பண்ணினேன், ஆனா அவளுடைய அனுகிரகம் கிடைச்சது பார்க்க எவ்வளவோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா. அதனால லோகத்துல சாதனம் இருக்கே அது கஷ்டமா இருக்கும், ஆனா சாத்தியம் இருக்குது அது என்னைக்குமே ஆனந்தமா இருக்கும். ஆனா லீலைன்னு சொன்னோம் விளையாட்டுன்றது, இந்த விளையாட்டானது விளையாடுறதும் ஆனந்தம், அந்த விளையாட்டுல ஜெயிச்சாலும் ஆனந்தம் தோத்தாலும் ஆனந்தம். சில இடங்கள்ல தோக்குறது கூட பெருமை, தோக்குறது கூட பெருமை. அது சாஸ்திரம் சொல்றது, ஒரு பிள்ளை கிட்ட அப்பா தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க அது கௌரவமா, ஒரு சிஷ்யன் கிட்ட குரு தோத்துட்டான்னு கௌரவமா, தன்னுடைய கிரகிணி கிரகிணி கிட்ட ஒரு பர்த்தா வந்து தோத்துட்டான்னு அது கௌரவம் பெருமை. அப்படின்றது. அதனால விளையாடுறது, விளையாட்டுல கூட வந்து விளையாடுறதே சந்தோஷம், அந்த மாதிரி ஜெயிக்கிறதும் அது பலனும் சந்தோஷம். இவ அது மாதிரிதான் இருக்கணும். இப்ப இங்க விளையாட்டா பண்றான்னாக்க இவ்வளவு கஷ்டமா, அது இவ்வளவு கஷ்டமா எப்படி பண்ணலாம் இவன்? என்ன சொல்ல போறார், பதில் சொல்ல போறார். அது அதாவது இந்த கேள்விக்குலாம் பதில் சொல்ல போறார் கடைசி அதிகரணத்துல. இது ஏழாவது அதிகரணம், பத்தாவது அதிகரணத்துல பிரயோஜன அதிகரணம் அதுல அழகா சொல்ல போறார். அதனால நாம வந்து எம்பெருமான் வந்து சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க கிரீடையாவும் சிருஷ்டிக்க முடியாது, விளையாட்டா சிருஷ்டிக்கிறான் சொல்லவே முடியாது. ஏன்னா சுயம் பிரயோஜன வியாபாரம் அங்க போயிடுறது, தனக்கு சந்தோஷம் கொடுக்கிற விளையாட்டு இல்லது. தானே ஜீவன், தானே ஜீவனா போயிடுதான் தனக்கு துக்கத்தை கொடுக்கறத பண்ணலாமா? அதனால அது தோஷம், அது வராது. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த சிருஷ்டிங்கிறது பரமாத்மாவுக்கு வராதே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்றான். நீ அனன்யத்துவத்தை சொல்ற, அனன்யத்துவம் சொன்ன, அனன்யத்துவத்தை சொன்னாக்க பிரம்மமே பரிணமிக்கிறது, அப்ப பிரம்மமே கேவலமாக பரிணமிக்கிறதுன்னு சொல்லணும். அதனால என்ன ஆகும்னாக்க, அப்படி சொன்னாக்க இந்த பிரம்மத்திற்கு சேதனனுக்கெல்லாம் என்ன என்ன துக்கம் வரதோ அதெல்லாம் உனக்கு வந்துடுறதோ இல்லையோ, அதனால இது பெரிய தோஷம். அது மட்டும் இல்லாம தத்துவ சீவைகள்லாம் ஜீவைக்கத்தான் சொல்றக்கு, ஜீவனும் பிரம்மமும் ஏக்கம் ஒன்னேதான், ஐக்கியம் சுரூபைக்கம் சொல்றக்கு, அதுவே நீ சாதிச்சுட்ட. ஆனால் பிரம்மமோ ஆனந்தமானது, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஜீவனும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு இருக்குவாங்க. அதனால இவன் வந்து ஒரு பிரம்மமும் சர்வஜ்ஞனாச்சே, சர்வஜ்ஞானவன் தானே இப்படி பண்ணுவானா, துக்கத்தை கொடுப்பானா? அதனால அது எப்படி ஒத்துக்க முடியும்? அவன் சர்வஜன், அவன் அஜ்ஞானம் திருத்தம் சொன்னா அதுவும் தோஷம். ஏன்னா சர்வஜத்துவம் போயிடும், அப்ப உபநிஷத்துக்கு விரோதம். விளையாட்டா பண்றான்னு அதுவும் தோஷம். ஏன்னா விளையாட்டா சந்தோஷம் தான் அனுபவிக்கணும், விளையாட்டா கஷ்டத்தை அனுபவிக்கிறானே, அதனால இது தவறு. இந்த மாதிரி சிருஷ்டிங்கிறது பரமாத்மாவுக்கு வராதே அப்படின்னு ஆக்ஷேபிக்கலாம். இதெல்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்துரு கேள்வி எல்லாம். அதுக்கு இப்ப பதில் சொல்ற இவரு, அனன்யத்துவம் நாங்க சொன்னது உண்மை. நாங்க எப்படி அனன்யத்துவம் சொன்னோம்? எம்பெருமான் அனைத்து ஜீவன்கள்லயும் அந்தர்யாமியா இருக்கிறத வச்சுதான் அனன்யத்துக்கு சொன்னோம். பெருமான் அந்தர்யாமியா இருக்கும், அதை வச்சுதான் சொல்றோம். அந்த அனன்யத்துவத்தை நாங்க சொல்லச்ச அதை விட்டுட்டு நீ வந்து தத்துவஸ்ரீ அப்படின்ற வாக்கியங்களால ஜீவைக்கும் சுரூபைக்கும் சொல்லப்படுதுன்னு சொல்றிய, அது தவறு. அப்படி நாங்க சொல்லவே இல்லையே. அதனால ஜீவன் வேறு, பரமாத்மா வேறுன்னு சிந்திச்சு சொல்றது. ஏன்னா அவன் அந்தர்யாமியா இருக்கான், அவ்வளவுதான். நம்ம உடம்புக்குள்ள நாம இருக்க மாதிரி நமக்குள்ள அவன் இருக்கான், இப்படி கிரமமா இருக்கு. ஒரு அச்சேதனம், அச்சேதனத்துக்குள்ள ஜீவன், அவனுக்குள்ள எம்பெருமான் நயன்தாவா இருக்கான், இவ்வளவுதானே. அப்படிதான் நாங்க சொன்னோம், ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம் வாக்கியான்மை ஆகிற இடத்துல அவஸ்திதே காசு கஷ்டா அப்படின்னு. அவஸ்திதே உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால, எம்பெருமான் அந்தர்யாமியா உள்ள எழுதுறதுனால நாம வந்து அந்த இந்த இது அனன்யத்துன்னு சொல்றோம். அங்க பின்னாடி சொல்ல போற அகம் பிரம்மாஸ்மி அப்படிதான் நம்ம உபாசனம் பண்ணணும். அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசனம் பண்ணணும். அனுபவிக்கு தேவம் மோட்சத்தை செய்யல, அனுபவிக்கு தேவம் அகம் பிரம்மாஸ்மி. அப்ப நீயே பிரம்மமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மின்னா என்ன அர்த்தம்? நான் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கேன், பிரம்மமானது எனக்கு ஆத்மாவா இருக்கு, அதுதான் அகம் பிரம்மாஸ்மின்றதுக்கு வாக்கியார்த்தம். அதை வச்சுட்டுதான் பண்ணணும் அங்க. அதனால அகம் பிரம்மாஸ்மின்ற வாக்கியத்தை வச்சுட்டுதான் இங்க சொல்லணும். அது மாதிரி பின்னாடி சொல்லப்போம். அது அத்தனையுமே அந்தரியான ஸ்ருதியை கொண்டு வந்தது, அதுதான் நாங்க சொன்னோம். அது கூட எப்படி அப்படின்னாக்க, சரீரம் இந்த சேதனம் என்ன அசேதனம் என்ன இவைகளுக்கெல்லாம் எம்பெருமான் சரீரியா இருக்கான், இவைகள் அவனுக்கு சரீரமா இருக்கு. முழுக்க முழுக்க ஏ பதிவியாம் திஷ்டன், ஏ ஆத்ம திஷ்டன், ஏ சேத திஷ்டன், ஏ அப்சுயோ அப்சு திஷ்டன், எத்தனை வாக்கியங்கள் அந்தர்யாம் பிராமணத்துல வரிசையா சொல்லிட்டே வருது. அனைத்துல எங்கு எந்திரமான இருந்து இருக்கான், எல்லாம் சரீரமா இருக்கான். எஸ் ஆத்மா சரீரம், எஸ் பிரதிவி சரீரம், எஸ் தேஜக சரீரம், எல்லா இடத்துலயும் பாருங்க சரீரம் சரீரம் சரீர சத்துவத்தை ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு. அந்த சரீரமா இருக்கிறதுன்றத கூட எப்படி சரீரமா ஆனான்னாக்கா இவனுக்கு நியாமியமா இருக்கு, இவனால தரிக்கப்படுகிறது, இவனால நியமிக்கப்படுகிறது, இவனுக்கு சேஷமா இருக்கு அப்படின்னு அங்க வாக்கியம். எம் ஆத்மா நவேத அப்படின்றதுக்கு இது வந்து ஆஞ்சலோட அப்பிள்ளா வந்து நியாய குடிகம்னு கிரந்தம் எழுதுறாரு. அந்த கிரந்தத்துல சரீரவாதம் இருக்கு. அதுல எஃப் பிரதிவியாம் திஷ்டன்னு எம் பிரதிவி அந்தரோ எமே பிரதிவியும் அந்தரோ எமேதி எவன் உள்ளுக்குள்ள இருந்து நியமனம் பண்றானோ திஷ்டன்னு சொன்னதுனால ஆதேயம் இவன் இந்த சரி இது சரீரம் சரீரமா இருக்கு ஆதேயமா இருக்கு இதெல்லாம் தரிக்கப்படுகிறது. அவன் தாரகன் இது தரிக்கப்படுகிறது, தரிக்கிறான் தரிக்கப்படுகிறது தரிக்கப்படுகிறது. அதே மாதிரி நியம் எமயத்தி அப்படின்னா நியமித்தா அவன் நியமிக்கிறவன், இவைகள்லாம் நியமிக்கப்படுபவைகள். அதே மாதிரி எம் ஆத்மா நவேத எம் பிரதிவி நவேத தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கல என்ன என்ன அர்த்தம், ஒரு சேஷமா இருந்தான்னு வச்சுக்கோங்கோ, அவனோ சர்வஜன், அவனோ சர்வ சக்தி சர்வேஸ்வரன் விபு, அவனுடைய வைபவத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும். சுவாமி பாஷ்யகாரர் வேதாசனத்தில் ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார், ஏகத்தேசதி நானாத்வம் நானாத்தேசதி தேக்கதா அசிந்தியம் பிரம்மணோ ரூபம் கஷ்டத் வேதிவு மருகதி. ஒன்னா இருந்து பலவா மாறிடும், பலவா இருந்து ஒன்னா இருக்கும். அந்த அப்படிப்பட்ட பிரம்மத்தை போய் யாரால தெரிஞ்சுக்க முடியும், அசிந்தியம் பிரம்மணோ ரூபம் சிந்திக்கவே பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம தனியும் சொல்றோம் அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம் அப்படின்றோம். அவனை தெரிஞ்சுட்டேன், நான் பரமாத்மா தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாக்கா அவனுக்கு தெரியலேன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் சொன்னா அவன் தெரிஞ்சுட்டான்னு அர்த்தமா, பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறான் பாருங்கோ, அதுதான் அவனுக்கு தெரிஞ்சுன்றதுன்னு அர்த்தம். பரமாத்மா யாரால தெரிஞ்சுக்க முடியும், அவனை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. உயர்வாயனும் உடையவன் எவனவன் அப்படிங்கிறார். அதனால இந்த எஸ்ய எம் ஆத்மா நவேத தெரிஞ்சுக்க முடியாம இருக்கிறது தான் சேஷத்துவம் அப்படின்னு நியாய குடிசத்துல சுவாமி சாய்க்கிறார். அப்பிள்ளா தேசியனுடைய ஆச்சாரியர் பாதியம் சாம் புவாகர் ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் திருநாமம் ஒரே நாள்ல எத்தனை பேர் அவதரிச்சா பாருங்கோ, சித்திரையில் ஆதிர நாள் எந்திரமானார் அவதரிச்சார், அது மாதிரி அப்பிள்ளார் அவதரிச்சார், அதன் பிறகு சாக்ஷாத் சுவாமி அவதரித்தார், எல்லாரும் அவதரித்தார் ஒரே நாள். நம்ம தூக்குள்ள பாஷகார திருநாடு பாராயணம் நடக்கிறது, தூக்குள்ளயும் பாராயணம் வைக்கிறார். என்ன பாராயணம், எதுக்கு பாராயணம் கேட்டான்னு சரோபச்சார் சொல்லுவார், காஞ்சிவன் தாத்தாச்சார் சரோபாச்சார் அவர் சொல்லுவார் வந்து இங்க அப்பிள்ளாருக்கு திருநட்சத்திரம் பண்றோம், ஏன்னா எல்லா இடத்துலயும் எம்பெருமானாருக்கு திருநட்சத்திரம் நடக்கிறது, ஆனா அப்பிள்ளாருக்குமே திருநட்சத்திரம் நடக்கலையே, அதுக்கு இங்க நாங்க திருநட்சத்திரம் கொண்டாடுறோம், அதுக்கு பாராயணம் ஒரு வாரம் ஏதோ பண்றாங்க, வேத பாராயணம் பிரபந்த பாராயணம் அப்படின்னு போனேன்னாக்கா எப்படி பாஷ்யமோ அதிகம் பாராவளியோ ஏதாவது தெரிஞ்சு போனேன், எப்பயாவது போவேன் எப்போதும் போறதில்லை. அதனால இவாள்லாம் அவதரிச்சார். அதனால இந்த மாதிரி அந்த அப்புள்ள சுவாமி தேவியனுடைய சாட்சாத் ஆச்சாரியம் ராமானுஜாரியா ஆத்திரேயா சகலாஸ்கலாக என்றும் மாதுலா சகலாஸ்கலாக தன்னுடைய மாதுளர் அவர்கிட்ட எல்லா கலைகளையும் எல்லா சாஸ்திரத்தையும் அறிஞ்சின்றவர் அப்படிப்பட்ட மகான் அந்த அப்புள்ள அவர் சாய்க்கிறார். அதாவது சேஷத்துவம்னாக்கா அது, அதனால இந்த சரீரத்துவம் இருக்கே சேதனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் சரீரத்துவம் எம்பெருமானை குறித்து சேதனமும் அச்சேதனமும் சரீரமா இருக்கும். அந்த சரீரம்ன்றது என்னது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கோ, பகவானால் தரிக்கப்படுறது, பகவானால் நியமிக்கப்படுறது, பகவானுக்கு சேகமாகவே இருக்கக்கூடியவை. அதனால அனைத்தும் இது இந்த வாக்கியத்தினால வருது. ஆத்மனிஷ்டன் ஆத்மனோந்தரக எமாத்மா வேத எஸ்ய ஆத்மா சரீரம் ஏ ஆத்மா மந்திரோ எனி தத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு அழைக்க முடிகிறது. அதனால இந்த சரீராத்ம பாவத்தை வச்சிருந்தா நீங்க சொல்றோம். அப்படி சொல்றதுனால எங்க சித்தாந்தத்துல அந்த அனன்யத்தோன்றது அழகா சித்தி சொல்றது, அனன்யத்தும் சித்தி சொல்றது. அதனால தோஷமே இல்லையே. நாங்க என்ன சொல்லு வைக்கணும் சொன்னோம், ஏற்கனவே சொல்லட்டுமே, நீங்க வந்து ஒரு வாக்கியம் அல்லது வாக்கியக்கு தேசம் அத்தை கொண்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி சொல்லல, சர்வ பிரத்யேக ரசம், அனைத்து சுழிகளும் ஏகரசமா போறது, ஒரே ரசத்துல போறது. அப்படி போறதுனால அனைத்தையும் ஒன்னா சமன்மையப்படுத்தினோம்னாக்க எல்லாம் எங்களுக்கு அழகிறது. அதனால இந்த கேள்வியே எங்களுக்கு வராது, கேள்வியே வராது இந்த கேள்வி. அதனால இத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இந்த அரியணத்துல ஒரே ஸ்லோகம் தான், உக்தே அனன்யத்வ பக்ஷே சிதபி பரிணதி பிரம்மணஸ்யாத்மதஸ்தத் ஜீவைக்யம் தத்வமஸ்யாத்யவகதம் அஹதம் துக்க சிந்துஸ்த ஜீவா அப்ராந்தஸ்த ஸ்வதுக்கம் நசுஜதி நசதத் க்ரீடயாப்யஸ்யமைவம் சாஸ்தியேனானன்யதோக்தே ததபி சிதசிதோ சச்சரீரத்வ சித்தே. அனன்யத்வ பக்ஷே உக்தே, நீ அனன்யத்துவ பட்சத்தை சொல்லிட்ட, அப்ப என்ன ஆகும்னாக்க சிதபி பரிணதி, சித்த இருக்கே சேதனம் அது கூட பரிணாமம் தான். எதுக்கு பரிணாமம்? பிரம்மணஹா, பிரம்மணஹா பரமாத்மாவுக்கு சிதபி பரிணதி சார் அசேதனம் சேதனம் கூட பிரம்மத்துக்கு பரிணாமம் ஆயிடும், அதாவது பிரம்மமே சேதனமா மாறுறதுன்னு ஆயிடும். ததக அதனால என்ன எடுத்து அப்படின்னா ததக அந்த காரணத்தினால தது ஜீவைக்கியம், அப்போ அந்த பிரம்மத்துக்கும் ஜீவத்துக்கும் ஐக்கியம் சொல்லப்பட்டதா எடுத்து, அது ஆயிடுச்சுன்னா என்னாச்சு, அது வந்து தத்துவமஸ்தியாதி அவகதம், தத்துவமசி அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மாத்மி இந்த மாதிரி வாக்கியங்கள்னால இது தெரிஞ்சுட்டு இருக்கும். அது தத்துவமஸ்தியாதி வாக்கியங்கள்னால எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், அது அவகதம் தெரிஞ்சுட்டு இருக்கிறது அகதம், அது சித்தமா எடுத்து உன் வாயாலே நீ தத்துவம் ஐக்கியத்தை ஒத்துட்ட, சுரூபிக்கத்தை ஒத்துட்ட, ஜீவனோட சேர்ந்து இந்த பிரம்மத்துக்கு சுரூபிக்க ஒத்துட்ட நீ, அது அகதம் சார், அது தள்ளப்படாத ஆயிடுச்சு, அதே சொல்றது சரின்னு ஆயிடுச்சு. அதனால என்ன எடுத்து அப்படின்னு கேட்டா துக்க சிந்துஸ்த ஜீவக, ஜீவக துக்க சிந்து, சிந்துன்னா சமுத்திரம், துக்க சிந்து துக்க சாகரம், எப்பொழுதும் துக்கத்தை அனுபவிக்கிறான் ஆயிட்டான் இந்த ஜீவன். அது நீயும் ஒத்துக்க மாட்டியே, ஏன்னா பரமாத்மா போய் துக்கத்தை அனுபவிப்பானா, அதனால பரமாத்மாவே ஜீவனா மாறிட்டான்னு சொல்லிட்டாக்க துக்க சிந்துவா ஆயிடுறான் அவன். எப்பொழுதும் அனந்த துக்காசிரயன், எப்பொழுதும் நிறைய துக்கங்களுக்கு ஜீவனானவன் ஆசிரியமா ஆயிட்டான். அது மட்டும் இல்ல, அதனால என்ன அப்படின்னு கேள்வி கேட்டான்னு சொல்றேன் கேளு. பகவான் பிராந்தனா அப்ராந்தனா, அதாவது அவனுக்கு பிரம இருக்கு அஜ்ஞானம் இருக்கா இல்லையா, அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னேனாக்க அவன் சர்வஜ்ஞத்தம் போடும். அதனால இதுவே அவனுக்கு வந்து பிரம்மத்திலே சிருஷ்டிக்காது, அதனால சிருஷ்டிக்க முடியாது. இல்ல அவன் ஞாதா பிராந்தன் இல்லை, பிராந்தன் இல்லை, அவன் சர்வைக்கியம் தான் சொன்னாக்க அவனுக்கு தெரியும் இல்லையோ நான் தான் ஜீவன். அதனால துக்கம் நசுஜதி அப்ராந்தஸ்து, பிராந்தி இல்லாதவன் தனக்கு துக்கத்தை சிருஷ்டிக்க மாட்டானே சிருஜே. அதனால ஜெகத் சரி இல்லைல்ல, அவன் கிரீடையா விளையாட்டா பண்றான்னு நாங்க சொல்றோம். பத்து அந்த ஜெகத்காரணம் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுன்றது அச்சு கிரீடையாத்தின விளையாட்டா கூட வராது, ஏன்னா அந்த விளையாட்டா சொன்னோம்னு வச்சுக்கோங்க அது கூட சம்பவிக்காதான். ஏன் அப்படின்னா விளையாட்டா கூட தன்னைத்தானே தான் சிரசை தான் வெட்டிப்பானா, நகத்து நகலு அனுன்மத்த கத்திரி கிரீடையா சிறக சினத்தி அப்படிங்கிற பதயோஜனை அழகிங்கள். இந்த சிந்தாமணியிலையும் குமார தேசியம் சாய்க்கிறார், விளையாட்டா இது பண்றவங்க கூட தன்னுடைய தலையை தானே வெட்டிப்பானா? அது பைத்தியக்காரன் தான், பைத்தியக்காரனே வெட்டிக்க மாட்டான். அப்படி இருக்கச்ச இவன் வெட்டிப்பானா? அதனால இந்த ஜெகத்தை பண்றதுன்றதே பிரம்மத்துக்கு சித்திக்காது. அது பண்ணிச்சுனாக்க ஹிதமா தான் பண்ணணும். ஆனால் லோகத்துல ஹிதமா பண்ணலை, அஹிதமா தான் பண்றான். அஹிதமா பண்றதுனால அதாவது துக்ககரமா தான் இருக்கு, தனக்கு தானே துக்கத்தை சிருஷ்டிக்கிறதுன்றது வராது. ஆகவே இந்த பிரம்மமானது ஜெகத்காரணம் ஒண்ணு, பிரம்மம் ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னுட்டு பிரம்மத்தை இந்த பிரம்ம காரணவாதத்துல தோஷம் சொல்றார். அப்படி சொன்னாக்க அதுக்கு சமாதானம் சொல்ற, அது மைவம் அது கிடையாது. நாங்க சொன்னது அனன்யத்தும் சொன்னோம், அந்த அனன்யத்த பிரகாரத்தை பார்த்துக்கோ. அங்க ஆரம்ப சப்தாதித்யான்னு சொல்லிட்டோம், அந்த ஆரம்ப சப்தங்களுக்கு சரீராத்ம பாவத்துல அபிப்பிராயம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். அதை வச்சு நீ பார்க்கணும். அது இந்த அதிகரணத்தினால சித்திக்கிறது, இந்த அதிகரணத்தினால வருகிறது. ஏன்னா பாஸ்யேன அனன்யதோக்தே தத்து தஸ்மின் திஷ்டதி இது பாஸ்யன் அப்படின்னு, அதாவது அதனுடைய பாவம் பாஸ்யம் அது உள்ள நிக்கிறதுன்னு அர்த்தம், இருக்கிறதுன்னு அர்த்தம். தத்து தஸ்மின் அந்த சேதனத்துல உள்ள இவன் இருக்கிறான், அதுதான் அனன்யத்துவம். பிரிக்க முடியாம தன் சரீரத்தை, தன் சரீரத்தை விட்டு பிரிய மாட்டானோ இவன், அவன் பிரிக்க அவனுக்கு பிடிக்காதான், அவனுக்கு ரொம்ப ஆசையா நம்ம கிட்ட உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா, குங்குமம் பூ சந்தனத்தை ஒன்னா சேர்த்து குழைப்பா. அது குழைச்சா என்ன ஆகும்? குங்குமம் பூ அது ஒரு வாசனை, சந்தனம் வாசனை கேட்கவே வேண்டாம். இது ரெண்டு அது சந்தனத்தினுடைய வர்ணம் இருக்கே அது கலர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல குங்குமம் போட்டு நல்லா எழுச்சி எழுச்சி எழுச்சி எழுச்சி அதை பெருமாளுக்கு பார்த்துவா. அந்த ரங்கநாதன சேர்த்து வாழ்க்கைதான் தெரிஞ்சிருக்கும், நான் தேவபெருமாள்கிட்ட அவ்வளவு சேர்த்து இல்ல, ரங்கநாதனை சேர்த்துருக்கேன். ரங்கநாதன் வந்து இந்த பங்குனி பிரஸ்தவத்துக்கு எல்லாம் எழுந்துருவேன், சேதராய மண்டபத்துல எழுந்துள்ளிருப்பேன். அப்ப எழுந்துள்ளிருக்கே ரங்கநாதனுக்கு என்ன பண்ணுவான்னா, அங்கங்க குங்குமம் பூ சக்கரம் திருமணி முதுகு பின்னழுகல வக்ஷஸ்தலத்துலாம் அந்த குங்குமம் பூ எல்லாம் எழுச்சி நல்லா தேய்ச்சி விட்டுடுவா. அதனால லேபனம் பண்ணிட்டாங்கனாக்கா அதை பார்த்தாக்க ஏற்கனவே அற்புதமான திருமேனி, அந்த அழகான திருமேனியில குங்குமம் பூ சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னாக்கா அது அப்படியே என்ன அழகா இருக்கும் தெரியுமா? பெருமாளை சேவிக்கிறதுன்றது சாமானியம் இல்லை. அதனோ எங்க மாமனார் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தார் இந்த விஷயத்துல. காஞ்சிபுரத்துல வேலை பாராயணம் கிட்டத்தட்ட 70 வருஷம் வேலை பாராயணம் கங்கிரி மன்னர். இப்போ உடம்பு முடியாம ஆத்துல படுக்க படிக்கா இருக்கார், நடக்கம் இல்ல, மாவு மச்சினர் தான் பாத்துக்கிறார். அவர் சொல்லுவார், பெருமாளை நேரம் சேவிச்சா ஒரு அழகு, பின்னழகு சேவிச்சா ஒரு அழகு, இந்த சைட்ல வந்து சேவிச்சா ஒரு அழகு, அந்த பக்கம் போய் சேவிச்சா அழகு, மாலை போட்டு சேவிச்சா ஒரு அழகு, மாலை போட்டுக்காம வெறும் வசத்தை சாத்தா ஒரு அழகு, ரொம்ப அழகா இருக்கும். நீங்க தேவப்பெருமாளால சேவிக்கணும் தான், மீதி எல்லா ஊர்லயும் சேவிக்க முடியாது. இந்த மாதிரி பெருமாள் பிம்மால 3 மணிக்கு 4 மணிக்கு வாகன மண்டபத்தில் இருந்து வருவார். பைசா வசத்துல ஒண்ணுமே இருக்காது, சாதாரண ஒரு சின்ன வசத்து பார்த்து மாலைகளை எதுவுமே கிடையாது, நேரம் எழுந்து வருவார். அப்படியே அற்புதமான திருமேனி, அதை சேவிக்கணும், அது ஒரு அழகு. அதுக்கப்புறம் ஆபரணங்கள்லாம் புஷ்பெல்லாம் சாத்தின்னு ஒரு தனி அழகு. இந்த மாதிரி பெருமாள் வந்து எழுந்துடுறது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் புறப்பாட்டுலாம் கண்டபடி சாத்து மேல வேதம் முடிப்பா, பிரபந்தம் முடிப்பா, வேதம் எல்லாம் முடிஞ்ச உடனே அதன் பிறகு என்ன ஆகும்னாக்க பெருமாளை வந்து கலஞ்சி திருப்பி உள்ள எழுந்துள்ளவன் போவார். அப்பவும் ரொம்ப ஏகாந்தமா எழுந்துள்ளார், ரொம்ப அழகா இருக்கும் அது, அது ஒரு அழகு. இந்த மாதிரி பெருமாள் சிரிக்கிறது ரொம்ப அழகு. அந்த குங்குமம் பூன்னா சாத்தின் இருப்பார். பெருமாள் என்ன பண்ணேரா, தன்னை உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மை தான், அப்படியே சந்தனமும் குங்குமம் பூ வச்சு இழைச்சி குழைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என் உள்ள குழைச்சு நீ உள்ள உட்காந்துருக்கே, அதாவது ஒன்னா கலந்துட்டேன்னு அர்த்தம். என்ன அழகமா கலந்துட்டு இருக்கே பெருமாள், தேனும் பாலும் நெய்யும் கண்ணடும் அமுதமொத்தே அப்படிங்கிற நம்மாழ்வு, தேன் பால் கண்ணல் கரும்பு இது அத்தனையும் அங்க அழகான நிர்வாகங்கள் தேவையில்லை விஷயம், ஆனாலும் அழகான விஷயம். ஆளவந்தார் என்ன சொன்ன, தேனும் பாலும் கண்ணலும் அமுதமொத்தே, தேன் பால் கண்ணல் கரும்பு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு ஒன்னா சேர்த்தாட்டா எவ்வளவு அமிர்தமா இருக்கும், அது ஆளவந்தாருடைய நிர்வாகமா. ஆனால் எபெருமானார் நிர்வாகம் தேனையும் தேனையும் சேர்த்து அவ்வளவு நல்லா இருக்கும். அதனுடைய ருசி வேற, இதனுடைய ருசி வேற, அதனுடைய ருசி வேற, இதனுடைய ருசி வேற. பாலும் பாலும் சேரணும், தேனும் தேனும் சேரணும், அமுதும் அமுதும் சேரணும், கண்ணலும் கண்ணலும் சேரணும். அந்த மாதிரி சேர்த்தோம்னாக்கா அது அழகா இருக்குமா? அது அந்த மாதிரி நீ என்னோட சேர்ந்துட்டியே, அந்த மாதிரி என்னோட சேர்ந்துட்டீங்க, அற்புதமாக சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற அதான் அவன் எம்பெருமான் நம்ம கூட ரொம்ப ஆசாசியா சேர்ந்திருக்கான். பக்தனுடைய ரசத்தை அவன் அனுபவிக்கிறான், அவனுடைய ரசத்தை நாம அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி அனுபவிக்கணும்னு உள்ள சேர்ந்து விட்டான் அவன். அதனால தஸ்தேன உள்ளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நாங்க அனன்யத்தம், தாஸ்தேன அனன்யத்தோத்தே. அனன்யத்தம்ன்றது உள்ளுக்குள்ள அந்தரியாமையாக எப்பொழுதும் பிரிக்க முடியாதவனாக எழுந்துள்ளிருக்கான், எழுந்துள்ளிருக்கான் அப்படின்றது அதுதான் இது சொல்லப்படுறது. அப்படி சொல்லப்படுறது இந்த இடத்துல. அதனால அனன்யத்துவம் அதுதான் இங்க சொல்லப்படுறது. அந்த அனன்யத்துவம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னாக்க, ததபி அந்த அனன்யத்துவம் கூட உள்ள இருக்கிறதுன்றது கூட சிலசித்தோகம். சேதனம் என்ன, அச்சேதனம் என்ன, இவைகள்லாம் பெருமாளை குறித்து சரீரமா இருக்கிறதுனாலதான் சித்திக்கிறது. இந்த அதிகாரத்துல சித்தமான விஷயத்தான் இலட்சணத்துவாகிரணத்துல சரீர லட்சணம் சாய்க்கிறார் பாஷ்யக்காரர். அங்கே சாய்ச்சிட்டார் பாஷ்யத்திலே வாக்கியம் இருக்கு. இந்த இதர விதேசாதிகரணத்துல சொன்ன விஷயத்தைதான் நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சாய்ச்சிட்டார். ஆகவே இதுதான் இங்க சுரூபம். அதனால இப்படி அந்தரியாமையா இருக்கிறதுனால சரீராத்மாவம் சொல்றதுனால இவன் பிரம்மமே ஜீவனாக மாறுறான், பிரம்மமே ஜீவனாக மாறுறான்றது கிடையாது, சுரூபைக்கியம் கிடையாது. தத்துவபதி வாக்கியத்துக்கு அந்த நீங்க சொல்ற சுரூபைக்கிய அர்த்தம் கிடையாது. எல்லாமே சரீராத்ம பாவம் தான். சரீராத்ம பாவத்தை வச்சு அனன்யத்துவம் சொன்னோம். இப்ப பாருங்க காலக்ஷண்யம் இருக்கு, அனன்யத்துவம் இருக்கு. அது அத்தனைக்கும் மூல காரணமாக இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்ட சரீராத்ம பாவம் இருக்கு. அப்படி மூணு ஒன்னா இருக்கிறதுனால எல்லாமே சமன்மயமாயிருந்தது. ஆகவே பிரம்ம காரணவாதத்துல எந்த இடத்தும் தோகமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. பாருங்க ஜீவைக்கியம் தத்துவமஸ்யாவகதமஹதம் ஜீவ அப்ராந்தஸ்வதுக்கம் நசுஜதி நச்சத்கிரீடையாத்யஸ்யமைவம் ஸ்லோகம். அடுத்தது இதுல மூணு சூத்திரங்கள் தான். மூணு சூத்திரங்கள் ரொம்ப உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்ச விஷயத்துக்கு அந்த அதிகரண சூத்திரங்கள் அர்த்தம் சொல்லிட்டு இன்னும் சுலபமா புரிஞ்சுடுவோம். அதையும் இன்னைக்கே முற்றிலாம் முடிச்சுட்டாக்கா திங்கட்கிழமை வேற அதிகரணம் ஆரம்பிக்கலாம். முதல் சூத்திரம் இதர வியபதேசார் இதாகரணாதி தோஷப்பிரசக்தி அப்படின்னு சூத்திரம். இதர வியபதேசார் நீ கணக்க அனன்யத்துவத்தை சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும் தெரியுமா? இதர வியபதேசார் இதரனே பிரம்மன் ஆயிடும். அதாவது ஜீவன் இதரனா இருக்கிறது ஜீவன், அவன் வந்து பிரம்மமா இருக்கிறதுன்னு ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். தத்துவம் என்றால தத்துவம் செய்யறதுனால ஜீவனே பிரம்மமா இருக்கான், பிரம்மமே ஜீவன் அப்படின்னு ஆயிடும். அதனால என்ன ஆகும்? ஹித அகரணம், ஹித அகரணாதி தோஷப்பிரசங்கம். ஹிதத்தை பண்றதில்லை, ஹிதத்தை பண்றதில்லை அப்படின்னா அர்த்தம் ஆகும். ஹிதத்தை பண்ணுவதில்லை அப்படின்னா தோஷம் வந்துடும். அந்த பிரசக்தி, அந்த பிரசக்தி வந்துருமே, பிரசக்தி வந்துருச்சுனாக்க அதெல்லாம் வந்துருச்சு. அதாவது ஹிதரூபமான ஜெகத்தை பண்ணல, அஹிதரூபமான ஜெகத்தை பண்றது. ஹிதமான ஜெகத்தை பண்றப்பணும் அது பண்ணல, அஹிதமான ஜெகத்தை பண்ணி விடுறது அதை பண்றோம் வாழ் அப்படின்னு ஆயிடும். தனக்கு தானே விரோதம் பண்ணிக்கிறேன் ஆயிடும். அதனால இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வர்றதுனால இந்த பிரம்ம காரணவாதம் சரி என்று அப்படின்னு ஒரு பட்ச சூத்திரம். இத்தரன் எபதேசா ஜீவனே பிரம்மம் அப்படின்னுட்டு எபதேசா சொல்லப்படுவதனால சத்தமசின்ற வாக்கியங்கள்னால ஹித அகரணம் அஹித கரணம் அப்படிங்கிற தோஷம் அதெல்லாம் வந்துருமே, அதனால பிரம்ம காரணவாதம் சரி என்று அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் அது கந்து வேதன் தேசு அப்படின்னாக்க சூர்பக்ஷ வியாவர்த்தி சூர்பக்ஷமானு தள்ளப்படுது. ஏன் அப்படின்னாக்க அதிகம் அதிகம்னு வேறானது, ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு இருக்கு, பின்னமா சொல்லப்படுறது பிரம்ம வேற ஜீவன் வேற. ஏன் அப்படின்னாக்க எந்திரமானுக்கு எந்த ஒரு தோஷமே எந்த ஒரு தோஷமும் வராது, ஆனால் இவனுக்கு எல்லாத்துக்கும் அருகன் ஜீவன்றவன் கர்மாவசியனா இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாமே எல்லாமே வரும், இவனுக்கு தோஷங்கள்லாம் வரலாம், அதனால இவனுக்கு வர்றது. அது கூட சரீரத்வாரா கர்மத்வாரா சுரூபத்துல கிடையாது, ஆனால் பரமாத்மாவெல்லாம் கிடையாது பரமாத்மாவுக்கு. ஆக இப்படி ஒத்தன் சுகைக தானமா இருக்கான், இன்னொருத்தன் கர்மாவனால துக்கைக தானமா இருக்கான். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு பேதம் சொல்றது, ஒண்ணு சரீரமா சொல்றது, இன்னொன்னு சரீரியா சொல்றது, ஒண்ணு சர்வேஸ்வரனா பரமாத்மா சொல்றது, இன்னொன்னு கிஞ்சித்தியனா சொல்றது. இப்படி எல்லாம் பார்த்துக்கணும். ஏ ஆத்மநிதிஷ்டன் ஆத்மனவந்தராய் இப்ப சொன்னோம், அது மாதிரி பிரதக ஆத்மானம் பிரேரிதாரன் சேதாசுரம் சொல்றது ஆத்மாவை பிரதக்காக நம்மளை வந்து பண்ணினவன், ஏன்னா அவன் பிரேரித்தா நமக்கு அப்படின்னு அவனை நம்ம வந்து உபாசனம் பண்ணோம்னாக்கா நமக்கு சந்தோஷம் வரும், அதனால நம்ம மோஷத்தை அடைவோம் அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்றது. இப்படி நிறைய வாக்கியங்கள் தயோரண்ய பிப்பளம் சுவாபத்தி அரசியம் அபிஜாக செய்தி அப்படின்றது, இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள், இவைகள் அனைத்துமே பிரம்மத்தையும் ஜீவனையும் வேறு வேறாக காமிக்கிறது. பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதி குணேசா பிரதானம், பிரதானம் சொன்னாக்க பிரகிருதி, க்ஷேத்ரஜ்ஞன் சொன்னாக்க ஜீவன், அவனுக்கு பதியா இருக்கிறவன், குணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவன், அவன் யாருன்னு எந்திரமான், இப்படி மூணுத்தையும் பிரித்து தானே சொல்றது. அமாரி நிறைய வாக்கியங்கள் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் வேறுபாட்டு நிறைய சொல்றது, அதனால தோஷமே கிடையாது. அதே மாதிரி இவ வந்து அடுத்த கடைசி சூத்திரம் அஸ்மா அதிவச்ச அனுபபஸ்தி, அதற்கான உதாரணம் சொல்லி அது சமாதானம் சொல்ற, இந்த பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம் வரவே வராது, சுரூப ஐக்கியம் வரவே வராது. ஏன் வராது அப்படின்னா அதுக்கு அழகான உதாரணம் காமிக்கிறேன். ஒரு லோகத்துல வந்து மண்ணு கல்லு பார்க்கணும், அஸ்ம அஸ்மன்னாக்க கல்லு, அது மாதிரி கட்டை மண்கட்டி திருணம் புல்லு இதெல்லாம் பார்க்கிறோம், இதெல்லாம் அசேதன பொருட்கள், இவைகள்லாம் எப்பொழுதுமே போக்கியமா இருக்கும் விகாரத்தோட கூறினது. பிரம்மன்றது தோஷமற்றது விகாரமற்றது எப்பொழுதுமே என்னைக்குமே அனந்த கல்யாண குணத்தோட இருப்பாது, பரஸ்பர லட்சணம். அதனால இந்த அச்சேதனமான புல் பூண்டு நான் சொல்றமே இவைகளும் இந்த பிரம்மமும் ஒன்னாகுமா? எப்படி ஒரு அச்சேதனமும் பிரம்மமும் சுரூபைக்கிட்டு அடையாதோ ஒன்னாகாதோ, அந்த மாதிரிதான் துக்க பாக்கா இருக்கக்கூடியவன் கர்மவச்சனாக அணுவாக, அது மாதிரி இவன் வந்து கிஞ்சத்தினாக எந்த காரியத்தும் பண்றதுக்கு சக்தி இல்லாதவனாக இருக்கிற இவனும் சர்வேஸ்வரனாக அனந்த கல்யாண குணிகத்தானனாக இருக்கக்கூடிய எந்திரமான குணம் ஒன்னும் ஆகவே முடியாது. அஸ்மாதி வச்சு பிரம்மத்தையும் ஒரு அச்சேதனத்துக்கும் நீ ஒத்துக்க மாட்டே, சுரூபைக்கும் பிரம்மமும் இந்த அச்சேதனமும் சுரூபைக்கும் உடையது அப்படின்னு நீ ஒத்துக்க மாட்டேன், யாரு ஒரு புஷ்யம் ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த சேதனமும் ஈஸ்வரனும் ஒன்னும் ஆக முடியாது, ஏன்னா சொல்ல முடியாது. அதனால இந்த வந்து அயமாத்மா பிரம்ம தத்துவமசி இவைகள்லாம் ஐக்கியத்தை சொல்றதே நீ சொன்ன, அதுவே தவறு. ஏன்னா நாங்க அதெல்லாம் என்னன்னு சொன்னோம், எல்லாமே சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு தான் சொல்றது. சரியாத்ம பாவத்தை சிங்கம் சொல்றது, சரியாத்ம பாவத்தை சிங்கம் சொல்றது, சரியாத்ம பாவத்தை சிங்கம் சொல்றதுனால எந்த தோஷமும் கிடையாது. அதான் அஸ்மாரிலத்த அது அனுபபத்தி அஸ்மாரிலத்த இந்த அச்சேதனத்தை மாதிரி கல்லு அந்த மாதிரி கட்டை திருணம் இவைகள்லாம் எப்படி பிரம்மத்துக்கும் இவைகளுக்கும் புறபிக்க வராதோ அத மாதிரி ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் சொரூபைக்கம் அது அனுபவத்திகி ஐக்கியம் சொரூபைக்கம் அது அனுபவத்திகி சொரூபைக்கும் உபபன்னம் ஆகாது பொருந்தாது. அதனால இந்த எங்க பெயர்ல நீ தோஷம் சொன்னிய பிரம்ம காரணவாதம் தவறானதும் சொன்னையே அதுவே சரியில்லை. பிரம்ம காரணவாதம் அற்புதமா சித்திக்கும் அப்படிங்கறத இந்த அதிகரணத்துல மூணு சூத்திரங்கிறனால சுவாமி தேசிகன் அழகாக நிரூபிச்சார். இந்த ஒரு ஸ்லோகத்தினால வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.